ನವರಾತ್ರಿ ಶುಭರಾತ್ರಿ, ನವರಾತ್ರಿ ಶುಭರಾತ್ರಿ. ಅಲೆಮಗಳು ಕಲೆಮಗಳು ಕೊಲುವಿರುಕೂ ರಾತ್ರಿ, ಅಲೆಮಗಳು ಕಲೆಮಗಳು ಕೊಲುವಿರುಕೂ ರಾತ್ರಿ. ಮಲೆಮಗಳು ಸೇರ್ಂದು ನಮ್ಮೈ ಮಗಿಳ ವೈಕೂ ರಾತ್ರಿ, ಮಲೆಮಗಳು ಸೇರ್ಂದು ನಮ್ಮೈ ಮಗಿಳ ವೈಕೂ ರಾತ್ರಿ. ನವರಾತ್ರಿ ಶುಭರಾತ್ರಿ, ನವರಾತ್ರಿ ಶುಭರಾತ್ರಿ. கவிஞர்ங்கில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, கவிஞர் நெங்கில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி. கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே சேருவதும் ராத்திரி, கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே சேருவதும் ராத்திரி. நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளநங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி. நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளநங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி. தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி, தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி. சுழன்று வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி, சுழன்று வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி. காளையத்து ஓரிரவு சிவராத்திரி, ஆனால் கன்னியர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி. காளையத்து ஓரிரவு சிவராத்திரி, ஆனால் கன்னியர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி.